கரைப்பது அதுதான் அன்பே. காதல் காதல் காதல் இந்த வார்த்தைக்கு ஒரு வித அர்த்தம் இல்லாதது காதல். இரு பார்வைகள் மௌனத்தில் பேசுகின்ற மொழி காதல். இங்கு கீர்த்தித்து சூரியன் நேர்த்தித்து தோன்றின பாதை மாறி போகாது. காதல் காதல் காதல் காதல். உன்னை நினைத்து நான் என்னை மறப்பது அதுதான் அன்பே. அதுதான்.